ஐப்பசியில் மழையடிக்கும் ஆறுகோளம் ஊத்தெடுக்கும் அன்பு மகனே. நாலு தேசம் திறந்திருக்கு, நடக்குற தெம்பிருக்கு, முன்னேறி எட்டு வையடா முத்து மகனே. மனசு மருகி மயங்காதே, உலகம் பெருசு மறவாதே. அடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழையடிக்கும் ஆறு கோளம் ஊத்தெடுக்கும் அன்பு மகனே. நாலு தேசம் திறந்திருக்கு, நடக்குற தெம்பிருக்கு, முன்னேறி எட்டு வையடா முத்து மகனே.